यस्य वाक्कृति पर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। అనంతసూరిసూనవేభినంజమాన వైభవా దిగంతమాదిహం సదైత్రకాళమేకదేశికాత్ ఉపాత్తసర్వశాసనాయ హంతవర్ష వింశతో పునఃపునన్నమస్తు వెంకటేశసూరజే। యత్పదాంభోరుహధ్యాన విద్వస్థా శేషకల్మషః వస్తుతముపయాతోహం యామునేయం నమామీతం। పాదయన్నిహ సర్వేషాం త్రయ్యంతార్థం సుదుగ్రహం తోత్రయామాస యోగీంద్రః తం వందే యామునాహ్వయం। నమో నమో యామునాయ యామునాయ నమో నమః। నమో నమో యామునాయ యామునాయ నమో నమః। அத்தியுதமான ஸ்தோத்திர ரத்னத்திலே இப்பொழுது எம்பெருமானுடைய திவ்யாவைவ வர்ணனமும் எம்பெருமான் அணிந்து கொண்டிருக்கின்ற திவ்யாபரணங்கள் திவ்ய ஆயுதங்கள் இவைகளுடைய வர்ணனங்களையும் நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இது எம்பெருமானை எப்பொழுது எப்படி சேவிக்க வேண்டும் என்பதை நமக்கு காண்பித்து கொடுக்கிற ஒரு விஷயம். ஆச்சரியமாக சாதிக்கின்றார் ஆளவந்தார். 35வது ஸ்லோகத்திலே பிரபுத்த முக்தாம்புஜ சாருலோச்சனம் சவிபிரம பூலதம் உஜ்வலாதரம் சுசிஸ்மிதம் கோமலகண்ட உன்னதம் லலாட பர்யந்த விளம்பிதாளகம் என்று எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்திலே இருக்கின்ற பிரத்யங்கங்களையும் அனுபவித்தார் அந்த ஸ்லோகத்தினாலே. எம்பெருமானுடைய அழகிய கண்களை, அது சாரு லோச்சனம்னு கண்களை மங்களாசாசனம் செய்தார். இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருக்கண்களோடு கூடிய எம்பெருமானை எப்பொழுது அடைந்து கைங்கரியம் செய்யப் போகிறேன் என்று அளவந்தார் பாரித்தமை சொல்லுகின்றார். சவிபிரம பிரூலதம் உஜ்வலாதரம் சமுதாயமாக திருமுக மண்டலத்தை அனுபவிக்கின்றார். அந்த திருமுக மண்டலத்திலே இருக்கின்ற பிரத்யங்கங்களையும் ஒவ்வொரு அங்கங்களையுமாக அனுபவிக்கின்றார். திருக்கண்களை, திருப்புருவங்களை, அதற்கடுத்தது திரு அதரங்களை, இப்படி ஒவ்வொன்றாக சவிபிரம பிரூலதம் உஜ்வலாதரம். அந்த புருவங்கள்லாம் விப்ரமத்தோடு இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். இந்த புருவங்களுக்கு விப்ரமம் என்பது எப்படி ஏற்படுகிறது என்று பார்க்க வேண்டும். எதற்காக விப்ரமம் ஏற்படுறது? அழகிய நெருப்புடன் கூடியது சவிப்ரமம்ன்றது அழகிய நெருப்பு. தன்னை பக்தர்கள் சேவிப்பதனாலே எம்பெருமானுக்கு ஒரு ஏற்பட்ட ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறதாம். அதனால அந்த புருவ நெருப்பு சொல்லுகிறது. அந்த பக்தர்கள் இத்தனை பேரும் சேவிக்கிறதுனால என்ன? இந்த நேற்று தினத்துல தேவப்பெருமாள் சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் செய்கின்றார். புரட்டாசி சிரவணம், சுவாமி தேசிகனுடைய திருநக்ஷத்திரம், அவதார மகோத்சவம், அந்த மகோத்சவத்திலே சுவாமி தேவப்பெருமாள் மங்களாசாசனம் செய்வதற்காக எழுந்தருளுகின்றார். ரொம்ப கம்பீரமான உற்சவம். இந்த உற்சவத்தை ஒவ்வொருவரும் சேவிக்கணும். அது ஜென்ம, அந்த சேவித்தமானாதான் நமக்கு ஜென்மாவுக்கு ஒரு சாபல்யமே ஏற்படும் என்று சொல்லணும். அப்பேற்பட்ட உற்சவம். நாம எப்படி கோவிலுக்கு போனாக்கா நாம என்ன பண்ணணும், எப்படி பெருமாளை சேவிக்கணும்ன்றத காண்பிச்சு கொடுக்கிற உற்சவம் இந்த உற்சவம். இது பெரியவாள்லாம் ஏற்படுத்தி வச்ச உற்சவம். சுவாமி அத்தியாச்சரியமாக தேவப்பெருமாளுடைய பல்லக்கில் கம்பீரமாக எழுந்திருவர். தூப்பிலிருந்து எழுந்திருந்த உடனே அங்க பூர்ண கும்ப மரியாதையோட சுவாமிய வரவேப்பா. அதுல இருந்து அங்க வந்து வாகன மண்டபத்துல இறங்கி அங்கேருந்து உள்ள எழுது ஒரு பேரி வாத்தியங்களும் பேரி வாத்தியம் காகலங்கள் இப்படி வாத்தியங்களெல்லாம் முழங்க அதிர்வேட்டு முழங்க கம்பீரமாக பெருமாள சேவிக்கிறதுக்கு தள்ளுவார். அது முதல் முதல்ல பார்க்கணும். அந்த வலிபீட்டம் துவஜஸ்தம்பம் அதை மங்களாசாசனம் பண்ணும். அங்க முன்ன சேவிக்கணும். நம்ம கோவிலுக்கு போனோம் நேரம் போய் கர்ப்பகிரகத்து வரைக்கும் நின்றுட்டு வரக்கூடாது. முதல்ல துவஜஸ்தம்பத்த பெருமாளை சேவிக்கணும். அந்த துவஜஸ்தம்பத்த சேவிக்கிறதுக்கு அதே பத்தி அங்க பலிபீட்டம் துவஜஸ்தம்பத்த சேவிச்சு அங்க மங்களாசாசனம். அதுக்கப்புறமா உள்ள போகணுமானாக்க நேரம் உள்ள போகக்கூடாது. அங்க இருந்துட்டு இருக்கிற துவாரபாலக்கால சேவிச்சு அவளுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு அப்புறம் உள்ள போனோம். நகையில துவாரபாலக்காலுக்கு மங்களாசாசனம். புஜங்கம விஹங்கம பிரபர சைங்கநாதா பிரபோ ததைவ குமுதாதையோ நகர கோபுர துவாரபாகா என்று சொல்லி துவாரபாலகர்களை மங்களாசாசனம் பண்ணிட்டு அவளுடைய அனுமதி வாங்கிட்டு உள்ள எழுவேன். எழுத்து அந்த மண்டபத்துக்கு ஒரு மங்களாசாசனம். திரும்பி இப்படி மேல போனோம்னாக்க முதல் முதல்ல பாக்கச்சே அந்த விமானம் சேவையாகும். விமானம் சேவையான உடனே விமானத்துக்கு சேவிக்கணும். விமானத்தை ஒரு நாம கைகூப்பி வணங்கணும். அதில் அந்த புண்ணியக்கோட்டி விமானம் சேவையாடுறதுனால அந்த புண்ணியக்கோட்டி விமானத்துக்கு மங்களாசாசனம். அப்புறம் ஒவ்வொரு தன்னதியா மங்களாசாசனம். இப்படி தாயாரின்ட மங்களாசாசனம், அப்புறமா பெருமாளுண்ட மங்களாசாசனம். இப்படி ஒவ்வொரு தன்னதியும் அதை மலைக்கு ஏறிச்சு அதை படிக்கட்டுக்கு ஒரு சோபானம் செய்யும். சோபான பதவி என்ன இங்க இருந்துட்டு இருக்கிறப்ப படிக்கட்டுகள்லாம் எப்பேற்பட்ட பதவி. படிக்கட்டுன்னா நமக்கு ஸ்ரீவைகுண்டத்துக்கு அழைச்சும் போற படிக்கட்டுகள் இவை எல்லாம் சோபான பதவின்னு சொல்லி சொல்றார். ஏன் அப்படி சொல்றாரு அந்த படிக்கட்டுக்கு விசேஷம் அப்படின்னா ஆழ்வானுடைய மங்களாசாசனம் அப்படி ேயரோதிசேத்துமேதகோராஜமயமீஸ்வரஸ்விதி எல்லாம் நிறைய வாசிச்சிருக்கோம், எல்லாம் பண்ணிருக்கோம், வேதங்கள்லாம் வாசிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா கூட நல்ல சம்ஸ்கிருதம் நல்ல நிறைய படிச்சிருக்கோம், அர்த்தஞானம் இருந்துருக்கு, வேதாந்தங்கள்லாம் வாசிச்சிருக்கோம்னு சொன்னவானா கூட ஏகையீ செய்தி நிர்ணயம் திரையி பாகதேய ரகிதேஷு நோதி சேத்து அந்த திரையி இருந்துட்டு இருக்கு. திரையின்னு சொன்னா வேதங்கள். அந்த வேதங்கள் பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இவன்தான் ஈஸ்வரன் என்பதை நமக்கு காண்பித்து கொடுக்காது. பாக்கியம் பெற்றவர்கள் தான், பாக்கியம் பெற்றவர்கள் தான் எம்பருமான உண்மையான ஒரு ஸ்திதியிலே அறிய முடியும் என்று சொல்லுகின்றார். எப்படி பாக்கியம் பெற்றவர்கள் உண்மையான ஸ்திதியை அறிய முடியும்னா, எம்பெருமானுக்கு திவ்யமங்கள விக்கிரகம் இருக்குன்றதே நம்ம சித்தாந்தத்தில் தான் சொல்றோம். இப்படி திவ்யமங்கள என்ன மீதி பேர்லாம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. அது எம்பெருமான் எப்படிப்பட்டவராக இருந்துட்டு இருக்காருன்னு அதை பத்தி அவளுக்கு விசாரம் இல்ல. எல்லா இடத்துலயும் இருந்த சத்தியத்தை ஞானத்தம் ஆனந்தத்தம் அனந்தத்தம் இப்படி அமலத்தம் எல்லாம் சொல்லக்கூடிய இவைகளுடன் கூடி இருக்கிறது தான் பிரம்மன். அவருக்கு திவ்யமங்கல விக்கிரகம் இருக்குன்றதே தெரியாது இருந்துருக்கு. அவள்லாம் புரிஞ்சுக்கல. ஆனா ஸ்ருதி காட்டிச்சு கொடுக்கறத உண்மையாக புரிஞ்சுக்கிறவ ஆப்ப ஹிரண்யகேசு ஹிரண்யஸ்மசு ஆப்ரணக்கா சர்வையேவ ஹிரண்யகேசா ஹிரண்யஸ்மசுருன்னாக்க ஹிரண்ய அதாவது தங்கமயமான திருக்குழல் கற்றைகளை உடையவர் தங்கமயமாக இருக்கின்றவது ஆப்ரணக்கா சர்வையேவ சொன்ன கல்லேந்து நகத்திலேந்து ஆரம்பிச்சு எல்லாமே எம்பெருமான் ஹிரண்யமயமாக எழுந்தருள் இருக்காருனாக்கா தங்கமாக இருந்துட்டு இருக்காருன்னா அது ஆழ்வாருடைய சீசக்தியை கொண்டோம். பொன்னின் வண்ணம் நம் முன்னைய வண்ணம் பாலின் வண்ணம் எம்பெருமான் ஒவ்வொரு யுகத்துல ஒவ்வொரு வர்ணத்துல இருந்திருக்க முதல் வர்ணத்து முதல் யுகத்துல பார்த்தோம்னா எம்பெருமான் வெள்ளவளேன்னு சேவை சாய்க்கிறாராம். பாலின் வண்ணம் முன்னைய வண்ணம் பாலின் வண்ணம் என்பதாக சொல்லுகின்றார். அடுத்த வர்ணம் எப்படி இருந்துட்டு இருக்காருன்னா அடுத்தது கொண்டல் வண்ணனாக இருந்துட்டு இருக்கார். பொன் வண்ணம் புறையும் வண்ணம்னா அந்த பொண்ணுமாக பொண்ணு போல இருந்துட்டு இருக்கார் என்றெல்லாம் சொல்லுகின்றார். எப்படி எம்பெருமான் இப்படிப்பட்ட திவ்யமங்கல விக்கிரகத்தோட எழுந்துள்ள இருக்கார்ன்றத காண்பிச்சு கொடுக்கிறது ஸ்ருதி. அந்த ஸ்ருதி கூட யாருக்கெல்லாம் காண்பிச்சு கொடுக்கணும்னாக்க யாரெல்லாம் பாக்கியம் பண்ணவர்களாக இருந்துட்டு இருக்காளோ அவளுக்கு தான் எம்பெருமான் இப்படி திவ்யமங்கல விக்கிரகத்தோடு எழுந்துள்ள இருக்கார்ன்றத காண்பிச்சு கொடுக்கும். அப்படி பாக்கியம் இல்லாதவள் வெறுமையான சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாளே தவிர அந்த பிரம்மத்தினுடைய சொரூபத்தை, உண்மையான சொரூபத்தை, திவ்யமங்கள விக்கிரகத்தை அறிபவர்கள் அல்ல என்று சொல்லுகின்றார். அப்போ ஆனா அப்படி இருந்தாலும் கூட அத்தியனம் பண்ணவாளுக்கு எல்லாம் கூட சந்தேகம் இருக்கும், பெருமாள் எப்படி இருக்கேட்டோ என்னமோன்னு நினைச்சுட்டு. ஆனா இந்த தேவ பெருமாளை திருமலையில சேவிச்ச பிற்பாடு அந்த மலையில ஏஷயி செய்தி நிர்ணயந்திரி பாகதேய ரகிதேஷுனோ திசேத்து அஸ்திதாமணி நிர்ணயே தகோ தேவராஜமயம் ஈஸ்வரஸ்துதி அஸ்திதாமணி நிர்ணயே தகோ. யார்தான் தீர்மானம் பண்ண மாட்டா, யார்தான் தீர்மானம் பண்ண மாட்டா இந்த சேவப்பெருமாள் தான் ஈஸ்வரன்றது அப்படின்னா எல்லாரும் தீர்மானம் பண்ணுவான்னு இருப்போம். இந்த மலையினுடைய அடிவாரத்துல வந்து அந்த தேவப்பெருமாளை சேவிச்சாயி போச்சுனாக்க யார்தான் இந்த தேவராஜன் தான் எல்லாக்கத்துக்கெல்லாம் ஈஸ்வரனாக எழுந்தருள் இருக்கான் என்பதை தீர்மானம் பண்ண மாட்டான்னா எல்லாரும் தீர்மானம் பண்ணுவான்றத சொல்லி சொல்றேன். அப்படி தேவப்பெருமாள் மலைக்கு எழுந்தருளி, அந்த தேவப்பெருமாள் திருவடி வாரத்துல எழுந்தருளி, அந்த தேவப்பெருமாள் மங்களாசாசனம் பண்ற, இப்படி எப்படி நாம பெருமாளை சேவிக்கணும் கோவிலுக்கு வந்தாக்கா அப்படின்றத காண்பிக்கணும். அந்த மங்களாசாசனம் பண்ண பிறகும் கர்ப்பகிரகத்தில இருந்து வரச்சே அப்படியே முதுகு காண்பிக்காத நம்ம வரணும்ன்றத அப்படியே பெருமாளுக்கு அபிமுகமாகவே வந்துண்டு அங்க வரராஜ பஞ்சாசத்து ஸ்தோத்ரானுசந்தானம் பெருமாளுடைய பிரசாதங்கள் தீர்த்த பிரசாதங்கள் எல்லாம் சுவீகரிச்சுண்டு அப்படியே அந்த எம்பரம் ஸ்தூல ஸ்தூலான் நயனது வகை விபிரதோ பாஷ்பபிந்துன்னு தன்யா கேட்டுட்டு வரதபவத சம்சதும் பூஷயந்தா என்று சொல்லுகின்ற எம்பெருமானுடைய அடியார்கள் குழாங்களில் இருப்பவர்கள்லாம் அவர்கள்லாம் அதையே அதுக்கு அலங்காரமாக இருந்திருக்கலாம். எப்படி கண்ணில் தர தரையா ஜலம் கொட்டுறதான் அந்த ஸ்தூல ஸ்தூலான் நயனது மிக பெரிய பிந்துக்கள் அந்த கண்ணில் ஆனந்த கண்ணீர் இப்படிப்பட்ட பெருமாள் சேவையை நமக்கு கிடைச்சிருக்கே கிடைச்சிருக்கேன்னு சொல்லி சொல்லணும். இது என்ன சொன்னாலும் எவ்வளவு வாட்டி சொன்னாலும் எவ்வளவு விவரணம் பண்ணாலும் கூட சுவாமி தேசிகனுடைய மங்களாசாசனம் பண்ற பிரக்கிரிய சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணி தேவ பெருமாளை அனுபவிக்கிற ரீதிய நம்மளால சொல்லி ஆகாது. இது ஏதோ ஒரு கோடிட்டு காண்பிக்கிறது தானே தவிர சொல்லி ஆகாது. அது ஒவ்வொருத்தரும் பிரத்யேகமாக சேவிச்சு அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது நாள் வரையில் சேவிக்கவில்லை என்றால் இனிமேல் இன்னும் ஒரு வருஷம் காத்துருக்கணும். ஆனா அடுத்த வருஷத்துக்கு இப்பவே தீர்மானம் பண்ணிடுங்கோ. இந்த புரட்டாசி சிரவணத்துல பெருமாள் மங்களாசாசனத்துல தேசிகன் மங்களாசாசனத்தை சேவிக்கணும்ன்றதுக்கு அதுக்கு உண்டான வியவஸ்தையை பண்ணிக்கலாம். இப்படி அந்த மாதிரியான ஒரு என்ன பண்ணணும்ன்றத காண்பிச்சு கொடுக்கறது, அந்த அனுபவத்தை காண்பிச்சு கொடுக்கிறவர் சுவாமி. இது திரும்பி ஏழணும், திரும்பி ஏழச்சே பிரியா விடைன்னு சொல்ற அந்த பெருமாளையும் தேசிக்கணும் ஒத்தருக்கு ஒத்தர். அம்மாத்துக்கு ஒரு பிரியமான ஒரு அதிச்சி வந்துட்டாள்னாக்க அந்த பிரியமான அதிச்சிய வாசல் வரைக்கும் கொண்டு விடுவோம் நாம. இது நம்மளுடைய ஒரு வழக்கம். மீதி பேர்லாம் இருந்தாக்க ஏதோ சரி வந்தாச்சா போ சாட்டாச்சா போயிட்டு அப்போ அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனா நமக்கு ரொம்ப பிரியமான அதிச்சி நம்ம குழந்தையே வந்துட்டான்னா கூட அந்த குழந்தைய கடைசி வரைக்கும் அந்த வாசல் வரைக்கும் கொண்டு விட்டுட்டு அந்த குழந்தை வாசல்ல தெருவுல பாத்துட்டே நின்றுட்டு இருப்பா. அவ தலைமறை வரைக்கும் அவள் தான் பாத்துட்டு இருப்பா. இன்னைக்கும் நான் பாத்துட்டு இருக்கேன், 90 வயசாகுது எங்க அடையனுடைய திருத்தகப்பனாரோ அம்மாவோ இவெல்லாம் நான் இன்னைக்கான ஊருக்கு போறேன்னு சொல்லி சொன்னோம்னா சரி அந்த மண்ணில இருக்கிற ஒரு வாசல்யம் அவளுக்கு பெரியவாளுக்கு வாசல் வரைக்கும் வந்து கொண்டு விட்டு அந்த தெற்கோடியில எவ்வளவு தூரம் வரைக்கும் நாம தெரியுமோ நாம அது வரைக்கும் பார்த்துட்டு இருந்துட்டு அப்புறம் உள்ள போவா. இது இதெல்லாம் வந்து பெரியவாளுடைய சம்பிரதாயம். இது சீதா பிராட்டி செய்த ஒரு செயல். அது ராமனை கொண்டு விடுறா. ராமன் அந்த தன்னுடைய அரண்மனையிலிருந்து தசரத சக்கரவர்த்திய பாக்கிறதுக்காக போறேன். போகச்சே சீதா புராட்டி வாசப்படி வரைக்கும் ஆத்வாரம் அனுபவிரஜந்தின்னு சொல்ற ஆத்வாரம் அந்த வாசப்படி வரைக்கும் வர வந்த விற்பாடு ராமனை பார்த்துட்டு இருக்க தேர்ல ஏறி ராமன் போற அழக பார்த்துட்டு இருக்காளாம். அது பார்த்துட்டு இருந்துட்டு அப்புறமா உள்ள போறான்னு சொல்லி சொல்ற. இப்படி பெருமாள் தாம் பண்ணி காமிச்சாதான் மீதி பேர் எல்லாரும் அந்த காரியத்தை பண்ணுவான்றதுக்காக சுவாமி தேசிகன் அங்க கர்ப்பகிரகத்துல எழுந்தருளி மங்களாசாசனம் பண்ண பிறகு அவர் திருப்பி அனுப்புகிறார். அவருடைய சன்னதிக்கு திருப்பி அனுப்பிக்கிட்டு தானும் கூடவே இறங்கி வர்றார். மேலேந்து இறங்கி வர இறங்கி வந்து அபிஷேக மண்டபம்னு சொல்லக்கூடிய மண்டப முறைகளும் இறங்கி வந்து அவருக்கு பகுமானங்கள் எல்லாம் கொடுத்து புஷ்பவருஷ்டி ரசிக்கும்படியாக பண்ணி அவரும் இவரும் பெரியா விடைபெறுகின்றனர். இவரும் உள்ள போறதுக்கு மனசாகாத இப்படியே இருந்தேன், அவரும் இவரை விட்டு பெருகிறதுக்கு மனசாகாத அப்படி முள்ள முள்ள முள்ள முள்ள முள்ள முள்ள கோயிந்து வாத்தியங்கள் விசேஷங்களோட இப்படி எழுந்துருளுகிறார். இப்படியாக எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி பெருமாளை சேவிக்கணும், பெரியவா எப்படி நடந்துக்கணும், பசங்க எப்படி நடந்துக்கணும்ன்றதெல்லாம் நமக்கு காண்பிச்சு கொடுக்கிற பத்ததி ஆச்சாரியால் காண்பிச்ச பத்ததி. இந்த வைகரி எல்லாம் நடைபெறுகின்றது. இதை சேர்த்து இப்பேற்பட்ட ஆச்சரியமான சேவையை சேவிச்ச ஒரு சந்தோஷத்தோட கூட இதை நினைத்துண்டு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை சொல்றோம். 36வது ஸ்லோகம் இது. புரக்கிரீட்டங்கதஹாரகண்டிகா மணீந்திர காஞ்சி குணநூபுராதிபிஹி ரதங்கசங்காதி கதா தனுர்வரைஹி லசத்துளஸ்ய வனமாலயோ ஜுவலம். பெருமாள் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றாராம். ஆச்சரியமாக எழுந்தருளி இருந்திருக்க இதுவரையிலும் திருமுக மண்டலத்தில் இருக்கின்ற திவ்யாவயவங்களை மங்களாசாசனம் செய்தார். உஜ்வலாதரம் என்பதாக சொல்லுகின்ற பிரகாசிக்கின்ற அதரங்கள், அந்த அதரங்களுக்கு அந்த உதடுகளுக்கு ஒரு தனி பிரகாசமா, அந்த தனி பிரகாசத்துக்கு காரணம் அபீரயோஷிதனுபூத மமர்த்தியநாத வம்சேன சங்கபதிநாதவியமானம் பிம்பாதரம் ஸ்பிருஜதி ராகவதி மத்தியம்மே. இடக்கை வழக்கை தெரியாத ஆபீர யோசித்துக்கள் ஆட்சிமார்களும் அசவித்ததாக இருந்திருக்கிற பெரு அதரம், அந்த அதரத்து ஆகையில்தான் அதுக்கு ஒரு பிரகாசம் ஏற்பட்டது என்று சொல்லுகின்றார். அவர் அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் புன்னகையோடு இருக்கின்ற பற்கள் அந்த பற்களோடு கூட சேவை சாதிக்கின்றார். அவர் அந்த லல்லாட்ட பர்யந்த விளம்பித அலக்கம் தோல் வரையிலும் தாழ்ந்து இருக்கின்ற அலக்கத்தை முடிய குழக்கற்றைகளை உடைய எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணார். இதுவரைக்கும் திவ்யமான அவயவங்களை மங்களாசாசனம் பண்ண உடனே பெருமாள் சாசனம் இருக்கிற திவ்யாபரணங்களை மங்களாசாசனம் பண்ணணும்னு தோணித்தான். அந்த திவ்யாபரணங்களை மங்களாசாசனம் பண்ணச்சே திவ்யாபரணங்கள் முதல்ல தெரியுது எது அப்படின்னு கேட்டார். பெருமாள் சாத்திக் கொண்டிருக்கின்ற கிரீட்டம், இந்த கிரீட்டத்துக்கு திருவாபிஷேகம் என்று சொல்லுவார்கள். இதுல கிரீட்டத்துல எத்தனையோ வகை இருக்கு. இதுல பார்த்தோம்னா ஆச்சரியமான ஒரு இருக்கு. அந்த கிரீட்டம்ன்றது இருக்கு, சாதாரணமா சாத்தின் இருக்கிறது இருக்க அதுக்கு திருவாபிஷேகம்னு பேரு. அது கிரீட்டம்ன்றது, அது கொண்டகள் மீதி எல்லாம் கொண்டகள், பாண்டியன் கொண்ட, மாதிரிகட்டமா வந்து வெங்கடாத்திரி கொண்டன்னு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி அந்த கொண்டகளுக்கெல்லாம் பேர் வச்சு அந்த கொண்டைகளுக்கு பெருமாள் சேவை சாய்க்கிறதுன்றது ஒரு விஷயம். இந்த திருவபிஷேகத்தோடு சேவை சாய்க்கிறதுன்றது, கிரீட்டத்தோடு சேவை சாய்க்கிறதுன்றது இருக்க இது பெருமாளுக்கு ஒரு இயல்பானது. இது சேவிக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம். தேசிகன் ரத்னாங்கியில சேவிக்கணும் அப்படின்னாக்க ரத்னாங்கியில சேவிக்கணும்னு தேசிகனை திருவேந்திரபுரத்துல சேவிக்கணும். சேவப்பெருமாளுக்கு விசேஷமானது வெங்கடாத்திரி கொண்ட, ரங்கநாதன் ரத்னாங்கியில சேவை சாய்க்கிறேன்னா பாண்டியன் கொண்ட சாத்திண்டு ரத்னாங்கியில சேவை சாய்க்கிற அத்தியாச்சரியமான சேவை அது ரங்கநாதனுக்கு ஏற்பட்டது. திருவேந்திபுரம் தேசிகனுக்கு அந்த திருவேந்திபுரத்துல அதையும் சேவிக்கணும். ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு வைபவத்தை ஏற்பாடு பண்ணிருக்கான். திருவேந்திபுரத்துல மலைக்கு மங்களாசாசனம் பண்றதுக்கு சுவாமி எழுந்த சேவிக்கணும். அந்த காலம் கர்த்தால வெள்ள மஞ்ச வெயில்ல பெரும் சுவாமி தேசிகன் ரத்னாங்கி கம்பீரமாக வாத்தியங்கள் முழங்க உபனிஷத்து பாராயணம் பின்தொடர இவர்கள் அந்த சேவிக்கிற பெருமாள் மங்களாசாசன தேசிகன் மங்களாசாசனம் பண்ண போறதே இருக்க அது ஆச்சரியம். அந்த ஹைகிரீவன் மங்களாசாசனம் பண்றதுக்கு போற என்ன ஆச்சரியமான சேவை, மிக்க கொடைகளை சமர்ப்பிச்சுண்டு அந்த படிக்கட்டுல அதே மாதிரி மங்களாசாசனம் பண்ணிட்டு திரும்பி வரைச்சு படியேற்ற சார், ஒவ்வொரு படிக்கட்டிலையும் ஆர்த்தியாகி எத்தனைக்கு சொல்லி சுவாமியினுடைய வைபவத்தை சொல்லி எத்தனைக்கு சொல்லிட்டு இறங்கிறது இருக்க, இதை சேவிக்கணும். இதை சேவித்தாலே அந்த பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சொல்றவா, நம்மளுடைய பாபங்கள்லாம் இது சேத்து ஸ்நானம் பண்ணிட்டு வந்தாக்க எவ்வளவு பலனோ அவ்வளவு பலன் வருதுன்னு சொல்லி அந்த திவ்யதேசத்துல இருக்கவெல்லாம் சொல்ற வழக்கம். அப்படி பெருமாளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விசேஷம். திருவேங்கடமுடையானுக்கு பாக்கணுமானாக்க அவருக்கு உண்டானதாக இருந்துருக்கிற ரத்னாங்கியோட இருந்துருக்கிற பெருசா இருக்கிற ஒரு கொண்டை, அந்த கொண்டை திருவேங்கடமுடையானுக்கு ஏற்றம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் ஏற்றமாக இருந்துருக்கு. இந்த பெருமாள் சார்கின்ற கிரீட்டம் இருக்க அந்த கிரீட்டத்துக்கு ஒரு ஏற்றத்தை சொல்லுகின்றார். இந்த பெருமாளை சேவிச்சோடனே முதல்ல தெரியறது எதுன்னு கேட்டா அந்த கிரீட்டம் தான். ஆழ்வாரும் மங்களாசாசனம் போன்ற பெருமானுடைய திவ்யாவயவங்களும், அதாவது திவ்யமங்கள விக்கிரகத்தை மங்களாசாசனம் பண்ணும் பொழுது முதல்ல கிருஷ்ணே சொல்றது எதுன்னு கேட்டாக்க இந்த கிரீட்டத்தை தான். முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ, படிச்சோதி அடையடும் பல்கலனாய் நீ பயிம்பொன் கடிச்சோதி கலந்ததுவோ, திருமாலே கட்டுரையே. இந்த பாசுரம் மங்களாசாசனம் பண்ணும் பொழுது முதல்ல சேவை சாருது திருமாலே அப்படின்னு ஸ்ரீயப்பதியாக இருந்திருக்கு. இந்த ஸ்ரீயப்பதித்துவ சூச்சனம் இருக்கு, திருமாலே நீ அருளி செய்ய வேணும் என்று சொல்லுகின்றார். உன்னுடைய கிரீட்டத்தை நான் சேவிக்கிறேன், நானே அந்த கிரீட்டம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு என்று சொல்லுகின்றார். முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, இந்த திருவபிஷேகத்தினுடைய ஒளி பிரகாசம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, உன்னுடைய முகச்சோதி திருமுக மண்டலத்தினுடைய தேஜஸ் தான் அது. அப்படியே தேஜஸ்ன்றது அக்னேர் ஊர்வகமனம். இந்த அக்னி எப்படினாக்க மேலதான் செல்லும், ஜலம் வந்து கீழே போகும். இது அக்னேர் ஊர்வகமனம். தேஜஸ்ன்றது அக்னியினுடைய ஒரு இது. ஆகையால இந்த தேஜஸ் மேல் பக்கம்தான் போகும். இந்த திருமுக மண்டலத்தை சேவிக்கிற, திருமுக மண்டலத்தை சேவிச்ச உடனே அந்த தேஜஸ் அப்படியே மேல பரவறது. அந்த மேல பரவற தேஜஸ் தான் திருமுக மண்டலத்தினுடைய தேஜஸ் தான் திருவபிஷேகமாக அந்த கிரீட்டத்துக்கு அபிஷேகம் என்று சொல்லுவார்கள். அந்த திருவபிஷேகமாக மாறிவிட்டதோ என்று எனக்கு தோன்றதுன்னு சொல்லி, அது எப்படின்னு நீ தெளிவாக எனக்கு சந்தேகமா இருக்கு, நீ அருளி செய்ய வேணும் என்று பெருமாளை பார்த்தே அவர் ஆழ்வார் விஜாபனம் பண்ற. முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, திவிசூரிய சகஸ்ரஸ்யபவேதி யுகபதுத்திதா மகாத்மனஹ. ஆயிரம் சூரிய பிரகாசத்துக்கும் அதிகமாக இருந்திருக்கிறது உனது அந்த திருமேனி ஒளி, எல்லா இடத்திலையும் பரவிக்கொண்டிருக்கின்றது. அந்த திருமேனி ஒளியில சொல்லச்சே இந்த திருவபிஷேகம், அந்த கிரீட்டம் சாத்தின்றிருக்கிறேன். இந்த கிரீட்டம் என்ன சொல்றது, எதை தெரியப்படுத்துகிறது என்றால், ரெண்டு விபூதிகளுக்கும் நீதான் சேஷி என்பதை பிரகடனம் பண்ணுகின்றது. ரெண்டு விபூதி, நித்திய விபூதி, லீலா விபூதி என்று சொல்லக்கூடியதாக இருக்கின்ற எம்பெருமானுடைய இரண்டு விபூதிகள், நித்திய விபூதி சிவைகுண்டம், அது தவிர மீதி இருக்கிறதெல்லாம் லீலா விபூதிகள். எல்லாத்துக்கும் நீதான் ஈஸ்வரனாக இருந்திருக்கேன்றத தெரிவிப்பிக்கிறதாக, சூச்சிப்பிக்கிறதாக இருந்திருக்கிறது எம்பெருமானுடைய திருவபிஷேகம், எம்பெருமானுடைய கிரீட்டம் என்பதை இங்கு ஆழ்வார் மங்களாசனம் பண்ணுகின்றார். முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ ஸ்புரக்கிரீட, இந்த கிரீட்டம் பிரகாசிக்கின்றது என்று சொல்லுகின்றார். என்னடா இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட பிரகாசம்னு அதுக்கும் பெரியாழ்வாருடைய ஒரு மங்களாசாசனம் பார்க்கணும். இது கதிராயிரம் இரவி கலந்தெரித்தால் ஒத்த நீள் முடியன், கதிராயிரம் இரவி கலந்து எரித்தால் ஒத்த நீள் முடியன். நீண்டதாக இருந்திருக்கு எம்பெருமானுடைய திருவபிஷேகம் கிரீட்டம். அது ஆயிரம் இரவி, நல்ல பிரகாசத்தோட இருந்திருக்கிற ஆயிரம் சூரியன் இவர்கள் சேர்ந்து எப்படி ஒரே சமயத்துல பிரகாசித்தால் எப்படி இருந்திருக்குமோ அப்பேற்பட்டதாக இருந்திருக்கு எம்பெருமானுடைய கிரீட்டத்தினுடைய ஒரு பிரகாசம் அப்படின்னார். கதிராயிரம் இரவி கலந்தரித்தால் தன் எழ்முடையன் எதிரில் பெருமை ராமனை இருக்கும் இடம் நாடுதிரேல். இது பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்ற. இங்க சொல்லச்சே ராமனைன்னு சொன்னதுக்கு காரணம், ராமன் லோகத்துக்கும் நாயக்கனாக விளங்கும் போதுனாலே அவனுக்கு கிரீட்டத்தை சாத்தின்றிருக்கிறத சொல்றார். தேவபெருமாள் மங்களாசாசனம் பண்ற ஆழ்வான். ஆதிராஜ்யம் அதிகம் புவனானாம் ஈசதே பிசுநயன் கிள மௌழி துளிகாமணி சஹஸ்ரமரீச்சே பத்திபூஷண பவத்யுதயாத்ரி. அந்த பெருமாள் கிரீடம் சாத்தின்றிருக்கிறான். அந்த கிரீடம் சாத்தின்றிருக்கிறது எப்படி இருந்திருக்கு? இந்த அஸ்திகிரி மலை மேல பெருமாள் எழுந்து இருந்திருக்க, இந்த ஹஸ்திகிரி மலை மேல எழுந்தருள் இருக்கிற பெருமாள் அந்த ஹஸ்திகிரி மலைக்கே ஒரு அலங்காரமாக எழுந்தருள் இருந்திருக்க. புவனானாம் அதிராஜ்யம் அதிகம் பிசுநயன் தே மௌழி. லோகமெல்லாத்துக்கும் ராஜனாக ராஜாதி ராஜனாக விளங்குகின்ற உன்னுடைய அதுதான், நீதான் விளங்குகின்றான் என்பதை தெரிவிப்பதாக இருந்திருக்கான். இது இது உன்னுடைய திரௌபிஷேகம். சூளிகாமணி சஹஸ்ரமரீச்சே, இந்த ரத்னமாகிற ஒரு உன்னுடைய திருவபிஷேகம், அந்த திருவபிஷேகத்தினுடைய இருக்கிற சிகரத்துல உள்ள ரத்னமா இருக்கிற சூரியனுக்கு உதயாத்ரிகி உதய பர்வத்தமாக இருந்திருக்கு என்பதாக சொல்லுகின்றார். அந்த திருவபிஷேகத்தினுடைய அனுமை இதே பிசுநயன் கிள மௌலிகின்னர். இதனாலே என்ன ஏற்படுகிறதுன்னா, நீதான் ஈஸ்வரன் என்பதை வெளிப்படுத்துவதாக இருந்திருக்கிறது அப்படின்னு. பொற்சுடர் குன்றன் அப்புந்தன் முடியற்கு, இதுவும் திருவபிஷேகத்தை மங்களாசாசனம் பண்ற. இது பொற்சுடர் குன்றன் என்று உபயவிபூதி சாம்ராஜ்ய சூச்சகமாக விளங்குகின்றது திருவபிஷேகம். இது எதுக்காக சொல்றாருன்னா, மீதி பேருக்கும் இவருக்கும் இருக்கு. மீதி பேர்லாம் எப்படியோ இருந்துருக்கு. அதாவது ஈஸ்வரனுக்கு இவரோட ஈஸ்வரன் சொல்ற மாதிரி இருக்கிறவா சிவனும் பிரம்மாவுமோ என்னமோ அப்படின்னு கேட்டா, அவள்லாம் இப்படி இல்ல. அவளுக்கெல்லாம் இந்த மாதிரி கிரீட்டத்தோட எல்லாம் அவள்லாம் இல்லையா. அப்ப இவன் எப்படி இருந்துருக்கான் அப்படின்னா, பெருமாளுக்கே அசாதாரணமாக இருந்துருக்கு. ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற ரங்கநாதனுடைய கிரீட்டத்தை, வந்த உள்ளத்தனாய் உலகம் வளர்ந்து அண்டமுற நீ வந்த நெயில்முடியன் அன்று நேர்ந்த நிஷாஜரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் கடியார் ஒழிலரங்கத்தம்மான் அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்றதாமின் சிந்தனையே. வந்த உள்ளத்தனாய் உலகமளந்து அண்டமுற நிவந்த நீள்முடியன், நிவந்த நிமிர்ந்த நீள்முடியன் என்பதாக சொல்லுகின்றார். நிவந்த நீள்முடியன், நிமிர்ந்த நீள்முடியன் என்பதாக அந்த நீள்முடியை மங்களாசாசனம் பண்றார். அதுக்கு வியாக்கியான சுவாமி தேசிகன் முனிவாகன போகத்திலே, மேலே கவித்த கனகச்சத்திரம் போலே இருக்கிற பிரம்மாண்ட பித்தியே கிட்டும்படி விஜிரம்பித்த பெரிய திருவபிஷேகத்தை உடையவன் அவன் தன்னை போலே திருவபிஷேகத்திற்கும் அவனோடுக்க வளருகை கீழான மகிமா உண்டு. கர்மவசியத்தை தோற்றும்படி பிறவி தொடக்கமாக சடையும் குண்டிகையும் சுமந்து திரிகிற பரிச்சின்ன ஈஸ்வரர் பார்த்து நிற்க, இப்படி முடிஜூடி நிற்கையாலே உபய விபூதி நிர்வாகத்துவமும் அபிவியக்தமாகிறது. இந்த திருமுடி எப்படிப்பட்டதாக இருந்திருக்குன்னு சொல்ற, அண்டமுரன் நிமிர்ந்த நெயில்முடியன் மேலே கவிற்ற கனகச்சத்திரம் போல இருக்கிற பிரம்மாண்ட பித்தி. இந்த பெருமாள் திருவிக்ரமாவதாரம் எடுக்கிறாராம். இந்த திருவிக்ரமாவதாரம் எடுக்கச்சு இவர் தம்மா துண்டு குட்டியா வாமனாக இருந்திருக்கார். வாமனாக இருந்திருக்கிறவரே திருவிக்ரமனாக வளருகின்ற திருவிக்ரமனாக வளருகும் பொழுது அந்த பெருமாள் கிரீட்டத்தை சாத்தின் இருக்காராம். வாமனனா இருக்கச்சே அப்படிலாம் இல்ல, சாதாரணமா இருந்திருக்க. திருவிக்ரமனா இருக்கச்சே கிரீட்டத்தை சாத்தின் இருக்க. அந்த கிரீட்டம் சாத்தின் இருக்கிறது பெருமாள் வளர வளர கிரீட்டமும் வளர்ந்துட்டே போறதாம். இவளுக்கு சின்னதா திட்டமா இருந்துட்டு இருக்கிற பெருமாள் அப்ப ஒரு மாதிரி கிரீட்டம் சாத்தின் இருக்காரு. இன்னும் பெருமாள் பெரியவரா பெரியவரா பெரியவரா போக போக கிரீட்டமும் பெருசா பெருசாவே போயிட்டு இருக்குதான். மேலே கனக சத்திரம் போலே இருக்கிற பிரம்மாண்ட பித்தியிலே அந்த பிரம்மாண்டத்தினுடைய செவர் மாதிரி பிரம்மாண்டத்தினுடைய இறுதியாக இருந்துட்டு இருக்கிற ஆழியழ வில்லும் இது இப்படி பெருமாள் அண்டம் மோழையழன்னு சொல்ற இது ஆழ்வார் மங்களாசாசனம். இது பெருமாள் அப்படியே பெரியவராக ஆக ஆக ஆக எம்பெருமானுடைய திவ்யாவயவங்களும் திவ்யாபரணங்களும் அந்த திருமேனிக்கு ஏற்ற மாதிரி பெருசாயிட்டே வரதாது. இது பெருசா ஒரு தங்கத்தாலேயே கவுத்திருக்கா மாதிரி இருக்கிறது அண்டம். அதனுடைய கடைசி வரைக்கும் தொழும்படியாக இருந்திருக்கான். இது விஜிருத்த பெரிய திருவபிஷேகத்தை உடையவன். அந்த திருவபிஷேகம்னு சொல்றது பெருமாளுடைய கிரீட்டத்தை சொல்ற. அவன் தன்னை போலே திருவபிஷேகத்துக்கும் அவனோடுக்கு வளர்கைக்கு ஈடான மகிமா உண்டு. பெருமாளுக்கு எப்படி தான் சங்கல்பத்தினாலேயே வளருவது என்கிற ஒரு பெரிய மகிமை இருந்திருக்கோ அந்த மாதிரி பெருமாள் என்ன நிலையில இருந்தாலும் அவருடைய திருமுடிக்கு ஏற்றதாக தானும் வளர்கின்றது என்ற ஒரு மகிமை அந்த திருவபிஷேகத்திற்கும் உண்டு என்று சொல்லுகின்ற. மீதி பெயர்லாம் என்ன பண்ற அப்படின்னா சடையும் குண்டிகையும் சுமந்து திரிகிற பரிச்சின்ன ஈஸ்வரர் பார்த்து நிற்க. அந்த சடைய ஜடைய தரிச்சுட்டு இருக்கா, ஜடைய தரிச்சுட்டு இருந்தாக்கா இது கர்மவசாலாம். இவெல்லாம் கர்மாவசால், இவ கர்மானுகுணமாக இப்படிப்பட்ட ஒரு ஜென்மாவை அடைந்தவர்கள், இப்படிப்பட்ட ஸ்தானத்தை அடைந்தவர்கள் என்பதை வெளிப்படுத்தும்படியாக ஒருத்தர் ஜட்டைய தரிச்சின்றிருக்கார், இன்னொருத்தர் கமண்டலுவ கையிலேயே நின்று திரிஞ்சின்றிருக்காளாம். கர்மவசத்தை தோற்றும்படி பிறவி தொடக்கமாக சடையும் குண்டிகையும் சுமந்து திரிகிற பரிச்சின்ன ஈஸ்வரர் பார்த்து நிற்க. இவெல்லாம் பரிச்சின்ன ஈஸ்வரர், அதாவது ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துக்கு ஈஸ்வரராக இருந்திருக்க. எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே நீ எல்லாம் இதை பார்த்துக்க வேண்டியதுன்னு சொல்லி சொன்ன அப்படின்னால அந்த பிரதேசத்திற்கு அந்த இடங்களுக்கு அளவிடக்கூடியதாக ஒரு சாம்ராஜ்யத்துக்கு அளவிடக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு ஒரு ஈஸ்வரத்தன்மை உடையவர்களாக இருந்திருக்கான். அவெல்லாம் பார்த்துட்டே இருக்கச்சேயே இந்த பெருமாள் அப்படியே பார்த்தேர்னாக்கா திருவிக்ரமனாக அவதாராம். இப்படி முடிசூடி நிற்கையாலே உபய விபூதி நிர்வாகத்துவமும் அபிவியக்தமாகிறது. இப்படிப்பட்ட அந்த முடிசூடி இருப்பதனாலே உபய விபூதி நிர்வாகத்துவம் எம்பெருமான் தான் எல்லா விபூதிகளுக்கும் நித்திய விபூதிக்கும் லீலா விபூதிக்கும் ஈஸ்வரனாக விளங்குகிறான் என்பதை தெரியப்படுத்துகிறது என்று சொல்லுகின்றார். இப்படி அந்த திருஸ்புரத்து அதனாலதான் பிரகாசிக்கிறது கண்டிகா. சுவாமி தேசிகன் தேவநாயகன மங்களாசாசனம் பண்ற இந்த கிரீட்டத்தோடு எழுந்துள்ள இருக்கிறது. இந்த கிரீட்டத்துக்கு மாத்திரம் திருவபிஷேகத்துக்கு ஒரு தேவேஸ்வரத்துவ மிக தர்கயிதும் க்ஷமஸ்தே நாதத்வயாபி சிரசா விதிருத கிரீட ஏகீகிருத த்யுமணி பிம்ப சஹஸ்ரதீப்தி நிர்மூலயன் மனசி மே நிபிடம் தமஸ்ரம் தமிஸ்ரம். பெருமாள் இப்படி ஆயிரம் சூரியன்கள் எல்லாம் ஒரே மாதிரி சமயத்துல பிரகாசிக்கிற மாதிரி கிரீட்டத்தை சாத்தின் இருக்க, இந்த சாத்தின் இருக்கிறதுக்கு என்ன ஒரு காரணம் என்று தேசிகன் நினைக்கிற. அது சுவாமியினுடைய எண்ணமே தனியாச்ச. இவ்வளவு சூரியன் வந்து இருக்கிற மாதிரி பிரகாசம், இவ்வளவு பிரகாசம் எதுக்குன்னு கேட்டா நிர்மூலயன் மனசிமே நிபிடம் தமிஸ்ரம். என்னுடைய மனசுல அஜ்ஞானம் இருந்துருக்கு, அந்த அஜ்ஞானம்ன்றது இருட்டு இருக்க அது காடமான இருட்டு, அது ரொம்ப இருட்டா இருந்ததுனாக்க சின்ன வழக்கு எல்லாம் போறாது, பெரிய வழக்கு இருந்தாதான் அந்த இருட்டை போக்கடிக்க முடியும். ரொம்ப இருட்டா இருக்கிற சமயத்துல என்னுடைய அஜ்ஞானத்தை போக்கடிக்கணும்ன்றதுக்காகவே தேவநாதன் இப்பேற்பட்ட 1000 சூரியன் ஒரே சமயத்திலே உதித்தா மாதிரியாக இருந்திருக்கிற கிரீடத்தை சாத்தின் இருக்கேறா. அரு நம்ம மாதிரி இருக்கவாளுடைய அஜ்ஞானத்தை போக்கடிக்கிறதுக்காக தேவீஸ்வரத்வமிக தர்சயிதும் க்ஷமஸ்தே நாதத்வயாபி சிரசா விதிருதா கிரீடா. என்ன அற்புதமான வர்ணனம் பார்க்கணும், துவயாபி சிரசா விதிருதா கிரீடா அப்படின்னு ஒன்னாலேயே தலையால தாங்கப்படுவதாக இருந்திருக்கிறது கிரீட்டம். பெருமாளே ஒரு வஸ்துவை தூக்கி, பெருமாளுடைய மகாத்மியம் இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது, பெருமாளே தூக்கிண்டு இருந்திருக்கேன்னாக்கா தலையால தாங்கப்படுகிறதாக இருந்திருக்கிறதுனாக்கா அந்த கிரீட்டத்துக்கு என்ன ஒரு மகாத்மியம் என்பதை பார்க்க வேண்டும். தேவேஸ்வரத்வமிக தர்சயிதும் க்ஷமஸ்தே, நீதாம் 3 லோகத்துக்கும் நாயக்கனாக விழுந்து இருந்து கொண்டிருக்கின்றாய், நாயக்கனாக விளங்குகிறாய் என்பதை காண்பிப்பதற்காகவே இப்படிப்பட்ட கிரீட்டத்தை சாத்திக் கொண்டிருக்கின்றாய் என்று சொல்லுகின்றார். அப்பேற்பட்ட கிரீட்டம், ஆகையால அதனுடைய பிரகாசம் புறக்கிரீட. இந்த திருவபிஷேகத்திற்கு ஒரு ஏற்றம், காஞ்சிபுரத்தில் எப்ப கல்யாண உற்சவம் நடந்தாலும் சரி, மங்களோத்தர கல்யாண உற்சவமாக இருக்கட்டும், போகி திருக்கல்யாண உற்சவமாக இருக்கட்டும், திருவாடிப்போர திருக்கல்யாண உற்சவமாக இருக்கட்டும், கல்யாண உற்சவங்கள்லாம் திருவாபிஷேகம் சாத்தின்றுதான் எழுதுது. பெருமாள் அவதார தினம், அவதார நட்சத்திரம் ஹஸ்தம், அந்த ஹஸ்தத்துக்கு பார்த்தோம்னாக்க பெருமாள் கல்லழிச்ச திருவாபிஷேகம் சாத்தின்றுதான் எழுது. இப்படி விசேஷ உற்சவங்கள் திருவாவதார உற்சவத்தன்னைக்கும் பார்த்தோம்னா பெருமாள் திருவாபிஷேகத்தை சாத்தின்றுதான் சேவசாய்ப்பேர். அந்த திருவபிஷேகம்ன்ற கிரீட்டம் இருக்க, அந்த கிரீட்டத்துக்கே ஒரு ஏற்றம், அதில் இருக்கிற ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு ரத்னமும் ஒரு சூரியனுடைய பிரகாசம் மாதிரி இருக்கு, அதுல எத்தனையோ ஆயிரக்கணக்கான ரத்னங்கள் இருக்கின்றன, 1000 சூரியன்கள் ஒரே சமயத்துல பிரகாசித்த மாதிரி இருந்திருக்கான். திருவேங்கடமுடைய நூலவருடைய கிரீட்டத்தை சேவிக்கணும், ஆச்சரியமான சேவை அது திருவபிஷேகம். இதுவும் நமக்கு இந்த வாரத்துல கிடைச்ச ஒரு நமக்கு பெரிய பாக்கியம். அந்த திருவேங்கடமுடையானுடைய பிரம்மோத்சவ சமயத்துல எல்லா திவ்யாபரணங்களையும் சாத்திக்கிறார். சாதாரண சமயத்துல வெள்ளிக்கிழமைக்க திருமாளுக்கு எத்தனை, அவருடைய வைபவத்துக்கு எத்தனையோ கிரீட்டங்கள்லாம் இருக்கு இருக்கின்றன. அத்தனை கிரீட்டங்கள் இருந்தாலும் அப்பவும் வைரத்னால இழைச்ச ஒரு ஆச்சரியமாக ரத்னங்கள், நவரத்னங்கள்னால இழைக்கப்பட்டதாக இருந்திருக்கிற கிரீட்டத்தை சாத்திண்டு அந்த திருவேங்கடமுடையான் சேவசாச்சார் அதை சேவிக்க செய்யே பார்க்கணும். அந்த உபய விபூதி நாயகத்துவம், அந்த விண்ணவாரும் மண்ணவாரும் விரும்பும் வேற்பு, அந்த அதாவது நெற்றி சூரிகள்லாம் கூட ஸ்ரீகுண்டத்தையும் விட்டுட்டு இங்கேந்து வந்து இவரை சேவிக்கிறாராம், திருவேங்கடமுடையான வந்து சேவிக்கிறாராம். இதுக்காக இப்படிப்பட்ட சேவைக்காக இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அந்த கிரீட்டம் ஈர்க்கிறது. இப்படி எவ்வளவு சொல்லிண்டே போலாம் இந்த கிரீட்டத்தை பத்தியே. இது ஒரு ஆபரணம், இது ஆபரணமாக கிரீட்டம்ன்றது இருக்க பெருமாளுடைய சிரசு முழுக்க மறைக்கக்கூடியதாக இருந்திருக்கு. ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்துல பராசர பட்டர் அந்த கிரீட்டத்தை மங்களாசாசனம் பண்றார். கிரீட்டம் ஸ்ரீரங்கே சைதுஹு உபதானி கிருத புஜான் பிரம்மாவுக்கு பேரு, ஈசனாக இருந்திருக்கிற சிவன் இவாளுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருக்கின்றார் என்பதை வெளிப்படுத்துவதாக இருந்திருக்கிறது அந்த கிரீட்டம் என்று சொல்லுகின்றார். கிரீட்டம் என்று அந்த கிரீட்டத்தை சாத்திக் கொண்டு இருந்திருக்கார், அது பிரகாசிக்கிறதாக இருக்கிறது. புறக்கிரீட்டாங்கத ஹாரகண்டிகா, கிரீட்டம் கிரீட்டமான உடனே பெருமாள் சாத்தின் இருக்கிற ஒவ்வொரு திவ்யாபரணத்தை சொல்லுகிறார். ஆகையால அது அங்கதம் தோல்வளை, அந்த தோல்வளையை சாத்தின்னு இருக்கிறத சொல்றாரு. பிரகாசித்திருக்கிறது தோல்வளை என்ன, ஹாரம். ஹாரம் என்ன, முக்தாஹாரம். அந்த முக்தாஹாரத்தை பெருமாள் சாத்தின் இருக்கார். இது எப்பேற்பட்டது, தோல்வளைக்கு ஒரு ஆச்சரியம். பெருமாளுடைய உதயத்தையினுடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்துவதாக இருந்துட்டு இருக்கார். தேவபெருமான் மங்களாசாசனம் பண்றார். காண்டகு தொகுழன்னல் தென்னத்தியூரர் கழலினை கீழ் பூண்டவன் எம்பெருமானார சொல்லும் பொழுது அமுதனார் பொருளி செய்கின்றார். காண்டகு தோகுழன்னல், தேவபெருமாளை சேவிக்கணும்னா தேவபெருமாளுடைய கம்பீரத்தை சேவிக்கணும்னா அவருடைய தோளை சேவிக்கணுமா, அது பார்ப்பதற்கு எவ்வளவு காம்பீரியத்தை தெரிகிறது. இவர்தான் தேவேஸ்வரன் என்பதை தெரியப்படுத்தும்படியாக இருந்துட்டு இருக்கு. அந்த கம்பீர தேவபெருமாள் எழுந்தருளிச்சு அவர் எதிர போய் முன்ன போய் நின்றமானாக்கா அப்படியே நாம கூனி குறுகி போறோம்மா. ஏன் கூனி குறுகி போறோம்னா, எவ்வளவு தப்பும் பண்ணிட்டு என் எதிரையும் வந்து நிக்கிறையேன்னு கேக்குற மாதிரி இருக்குமா அவர் சிரிச்சுங்க பார்த்தாருனாக்கா. அதை பார்த்தவனா அந்த கம்பீரமான அந்த ஒரு ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம், அது அந்த தோளுக்கு அழகை கொடுப்பது, அந்த திரு கைகளுக்கு அழகை கொடுப்பது எதுன்னு கேட்ட, அங்கதம் என்று சொல்லக்கூடிய தோல் விலைன்னு சொல்லக்கூடிய திவ்யாபரணம். அந்த ஆபரணத்தை மங்களாசாசனம் புரத்திரீட்டங்கத ஹாரம், அந்த ஹாரத்தை மங்களாசாசனம் பண்ணு. பெருமாள் ஹாரம் சமர்ப்பிச்சுருக்க, ஆச்சரியமான ஹாரம் அது. மக்கரகண்டின்னு எல்லாம் சொல்ற ஹாரம், ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு ஹாரங்களுக்கு ஒரு விசேஷம். இந்த காஞ்சிபுரத்துல பெருமாள் சாத்தின் இருக்கிற ஹாரத்துக்கு கிளைவு மக்கரகண்டி, மக்கரகண்டின்னு ஒண்ணு. அவன் நீச்சனாக இருந்திருக்கிற விதேசத்துல இருந்திருந்த அவனே தேவ பெருமாளிடத்துல அவருடைய அனுகிரகத்துல ஈடுபட்டு அவன் ஒரு ராபர்ட் கிளைவ் ஒரு மக்கரகண்டி பண்ணி சமர்ப்பிச்சான் பெருமாள் சாத்திக்கிற மாதிரி ஒரு ஹாரம். இன்னைக்கும் அதுக்கு கிளைவ் மக்கரகண்டின்னு பேரு. அந்த ராபர்ட் கிளைவ் பண்ணி கொடுத்த மக்கரகண்டி ஆச்சரியமாக இருந்துட்டு இருக்கும். அந்த மக்கரகண்டியை சாத்தின்றிருக்கிறது அது ஆரம். அத மங்களாசாசனம் பண்ற அழுவாரும் மங்களாசாசனம் பண்ற ஹாரத்தை. ஓலமா மணியாரமும் முத்து தாமமும் முடிவில்லதோரெழில், அந்த எம்பெருமானுடைய அழகு பரிச்சின்னம், அளவிட முடியாததாக இருந்துருக்கு, முடிவில்லதாக இருந்துருக்கு. அந்த பெருமாளை சேவிக்கிட்டே வெறும் பெருமாளுடைய திவ்யாவயங்களை மாத்திரம் சேவிச்சா போறாது, அவர் சாத்தின்ற திவ்யாபரணங்களோட சேவிக்கணும். அந்த ஹாரத்தை சொல்ற கோல மகாமணியாரமும் நாச்சியாருக்கு கோயில் கட்டணமாயிருக்கிற திருமார்வுக்கு ரத்ன பிரகாரம் போலே அபிரூபமாய் அதிமகத்தாய் மகாத்கரத்னமான திருவாரமும் முத்துத்தாமமும் சன்னவிகிரமாயும் ஏகவல்லியாயும் த்ரிசரமாயும் பஞ்சசரமாயும் உள்ள திருமுத்து வடங்களும் முடிவில்லதோரெழில் நீனவேணி, இவை தனக்கும் அதிசயகரமாய் அனந்தமாய் அத்விதீயமான ஆபிரூபியத்தை உடத்தாய் காலமேகம் போலே சிரமஹரமான திருமேனியும். இது முனிவாகன போகத்திலே சுவாமியினுடைய வாக்கியானும் கோலமாமணியாரமும் மொத்துத்தாமமும் என்பதற்கு அந்த ஹாரம் எப்படி இருந்துருக்குன்னா, திருமார்புல ஹாரத்தை மார்புல திருமார்பு தான் சேர்த்துருக்க. அந்த திருமார்புன்றது பிராட்டி எழுந்தருளி இருக்கின்ற ஒரு இடம். அந்த பிராட்டி எழுந்தருளி இருக்கின்ற இடம்னா பிராட்டி கோவில் கொண்டுள்ள இடம் என்று சொல்லணும். அந்த கோயில் கொண்டு வரணும்னா கோவில்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு பிராகாரம் ஓடுமே, அந்த பிராகாரம் எப்பேற்பட்ட பிராகாரமாக இருந்துருக்குன்னா இதுதான் ஹாரம் தான் பிராகாரமா. பெருமாளுடைய திருமார்பு கோவில், யாருக்கு கோவில், பிராட்டிக்கு கோவிலாக இருந்துருக்கு. அந்த கோவிலுக்கு பிராகாரமாக இருந்துருக்கிறது இந்த ஹாரம். இது எப்பேற்பட்ட ஹாரம், ரத்ன கச்சிதமான இது. இந்த பிராகாரத்தினுடைய இதுதான் எப்படி, ரத்ன பிராகாரம் கோயில் கட்ட நாச்சியாருக்கு கோவில் கட்டணமாய் இருக்கிற திருமார்புக்கு ஒரு ரத்ன பிராகாரம் போலே அபிரூபமாய் அதிமகத்தாய் மகாத்கரத்னமான திருவாரமும், அபிரூபமாய் மகாத்கரத்னங்களோட விலை மதிப்பில்லாத ரத்னங்களாலே ஆனதாக இருந்திருக்கிற புரத்திரீட்டங்கதார கண்டிகா கண்டபூஷணம். இது பெருமாளை சேவிக்கிறதுல எப்படி சேவிக்கணும்னா, இந்த கண்டபூஷணம்ன்றது இருக்க இந்த கழு அட்டிகைன்னு சொல்லுவா, இது கழுத்துல மாத்திரம் சாத்தின்னு இருப்பே, சின்னதா இருக்கும் அது, இது சேவிக்கணும். இது எல்லாம் இப்படியே ஒவ்வொரு பெருமாள் தேவப்பெருமாள் சேவிச்சுமானா சரி, பெரியவாள்லாம் ஆச்சாரியாள் மங்களாசாசனம் பண்ண மாதிரி ஒவ்வொரு இதுவாக இருந்துட்டு இருக்கும். அது மொத்தத்தையும் சாத்தின்றவன் கண்டாபரணம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அந்த கண்டாபரணத்தை சாத்தின்றிருக்கேன். கௌஸ்துபம் பெருமாளுக்கே ஏற்பட்டதாக இருந்துட்டு இருக்கிற கௌஸ்துபம், இந்த கௌஸ்துபத்தை சாத்தின்றிருக்க பெருமாள் கௌஸ்துபத்தை மங்களாசாசனம் பண்ற, அது ஜீவ தத்துவத்துக்கு அபிமானியாக இருந்திருக்கிறது. ஜீவ தத்துவ அபிமான தேவதையாக இருந்திருக்கு ஸ்ரீ கௌஸ்துபம் என்பதாக சொல்ற. அந்த கௌஸ்துபத்துக்கு இந்த காசினியின் மணிகனைத்தும் காயா வண்ணம் கடைந்தெடுத்த கௌஸ்துபத்தின் சிகிர்மைக்கு ஒவ்வா, லோகத்தில் இருக்கிற எத்தனை ரத்னங்கள் இருந்தாலும் சரி அதெல்லாம் பெருமாள் சாத்தின்றிருக்கிற கௌஸ்துபத்துக்கு சமானமாக ஆகவே ஆகாது என்று ஆச்சாரியர் அருள் செய்த. எத்தனையோ மணிகள் இருந்தாலும் கூட எம்பெருமான் இந்த கௌஸ்துபத்தை சாத்தின்றிருக்கார். அது பிராட்டியை எப்படி திருமார்புல சாத்தின்றிருக்காரோ, பிராட்டி உரைகின்ற இடத்திலேயே அந்த திருமார்புலதான் இந்த கௌஸ்துபத்தை சாத்தின்றிருக்கார். இந்த கௌஸ்துபத்தை சாத்தின்றிருக்கிறது ஜீவாத்மாவுக்கு அபிமான தேவதைன்றது தெரியப்படுத்துறதாக. இது சுவாமி தேசிகன் ரகசியத்ரய சாரத்தில் சாய்கிறார், மணிவர இவசௌரேகே நித்யஹ்ருத்யோபி அவிந்தன், நித்யஹ்ருத்யோபி அவிந்தன். பெருமாளுடைய ஸ்ரீகௌஸ்துபம் மாதிரியாக ஒவ்வொரு ஜீவனும் எம்பெருமானுக்கு எம்பெருமானுடைய இதயத்திலே குடிகொள்ள தகுந்தவர்களாக இருக்கின்றார். எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய தகுந்தவர்களாக இருந்திருக்க, இருந்தாலும் கூட அது அடையாமல் இருந்திருக்கும். கலுஷமதி அவிந்தன் நித்யஹ்ருத்யோபி கலுஷமதி ரவிந்தன் கிங்கர சுவாதிராஜன். ஆகையால கலுஷமதினாலே நம்மளுடைய பாப விசேஷங்கிறதுனால அந்த கைங்கரியத்தை அடையாமல் இருந்தவர்களுக்கு அந்த காலுஷ்யத்தை போக்கடிச்சுமான மறுபடியும் அந்த எம்பெருமானுடைய கைங்கரியம் பண்ணும் பாக்கியம் கிடைக்கும் என்பதை சொல்லுகின்ற. ஆகையால நித்யஹ்ருத்யோபி எப்பொழுதும் எம்பெருமானுடைய ஹிதயத்திலே இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது ஸ்ரீகௌஸ்துபம். அந்த ஸ்ரீகௌஸ்துபம் பிராட்டி எங்கிருந்து அவதாரம் பண்ணாலோ அங்கேருந்துதான் ஸ்ரீகௌஸ்துபமும் வந்தது. பிராட்டி அவதரித்த இடம் க்ஷீரசாகரம். அந்த க்ஷீரசாகரம் அமிர்தமசனம் பண்ணும்போது பிராட்டி அவதரித்தால் அதே சமயத்தில் தான் கௌஸ்துபமும் கிடைச்சது. அந்த கௌஸ்துபத்தை பெருமாள் தன்னுடைய ஹிருதயத்திலே சமர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த கௌஸ்துபத்தை மங்களாசாசனம் பண்ற. புறக்கிரீட்டங்கதார கண்டிகா மணீந்திர காஞ்சி குணனு புராதிபி, காஞ்சி குணனு புராதிபி. காஞ்சி குணம் எம்பெருமானுடைய திருவரை, திருவரைன்றது இடுப்பு, இடுப்புல சாத்தின்றிருக்கிறதாக இருந்திருக்கிற ஒரு அரைஞான் கயிறு, இத சொல்லி மங்களாசாசனம் பண்ற. பெருமாள் எப்போ இந்த அபிஜாத்தனாக இருந்த தேவ பெருமாளை எந்த சமயத்துல சேவித்தாலும் சரி, யஜ்ஞோபவீதம் திருமார்புனாச்சியார் அரைஞான் கயிறு இவைகளோடு தான் சேவிப்போம். இது இல்லாத இந்த அரணால்னு சொல்லுவார், இந்த அரணால் இல்லாத பெருமாள் சேவையே ஆக மாட்டார். அது ஒவ்வொருத்தருக்கும் அவசியமானது. இதெல்லாம் நம்மளுடைய இதுல தான் இருக்கு. புருஷாளாக இருந்துருக்கிறவா எல்லாருக்கும் அந்த அரணால் கயிறுன்றது இல்லாததே இருக்கவே கூடாது. இது யஜ்ஞோபவீதம் எப்படி முக்கியமாக இருந்துருக்கோ அதே மாதிரி அரணால் கயிறும் இந்த அரஞ்சான் கை. அதுக்காக தான் இதுக்கு மங்களாசாசனம் பண்ற. காஞ்சி குணனு புராதிபி, காஞ்சி குணம், இது காஞ்சி குணம், குணம்ன்றது கயிறுன்னு அர்த்தம். இந்த இடுப்புல காத்திருக்கிற கயிறுன்னா அரஞ்சான் கயிறு, அது ஆச்சரியமாக இருந்திருக்கான். நூப்புறம் பெருமாளுடைய திருவடியில சாத்தின்றிருக்கிறது. இந்த நூப்புறம் காலில் அணையிற ஒரு சிலம்பு, அந்த சிலம்பு சாத்தின்றிருக்க. நூபுரத்துக்கு சொல்லச்சு. இதையும் தேவநாயக்கன் விஷயத்துல மங்களாசாசனம் பண்ற ஆத்மா பஹார ரசிகே நமயை வதத்தம் அந்நீரதாரிய மதுனா விபுதாதிநாதம் சோரோபநீத நிஜனோ புரவத் ஸ்வபாதே ஸ்வீகிருத்ய தாரயிதும் அர்ஹசி. இது இந்த ஆத்மா எம்பெருமானுடைய வஸ்து. இந்த எம்பெருமானுடைய வஸ்துவை பெருமானிடந்து திருடின்னு வந்துட்டு ஆத்மா பஹார ரசிகே என்ன திருடிந்து வந்தாலும் சில பேர் சில வஸ்துக்களை ஒரு இடத்துல இருந்து திருடி வந்துட்டு மனசு ஒரு குறுகுறுப்போடு இருக்கும், அதை அனுபவிக்க செல்லாம். என்ன இருந்தாலும் திருடின வஸ்து தானே நம்மளுடைய சொந்த வஸ்துவான்னு அவளுக்கு ஒரு மனசுல ஒரு குறுகுறுப்பு இருக்கும். ஆனா அந்த குறுகுறுப்பு இல்லாமல் தன்னுடைய வஸ்துவையே போல அனுபவிச்சுருக்கான். ஆத்மா பஹார ரசிகே நமயை வதத்தம். இது ஆத்மா பஹாரம் பண்ணிட்டோமேன்னு எண்ணம். ஆனா அந்த பெருமாளுடைய திருவடியில அணியக்கூடியதாக இருந்துருக்கிற வஸ்து, அந்த வஸ்துவ திருடிண்டு வந்துட்டு இதை யாருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, திருடினத்துக்காக ஒரு துளியும் லஜ்ஜப்படல பண்ணிட்டு அதை ஆத்துக்கு கொண்டு வந்திருக்கான். இதை அணியறதுக்கு தன்னுடைய மகளுக்கோ மனைவிக்கோ அதை போய் அணிய சொல்லலாம்னு கொடுக்கிறார். கொடுத்தா ஒத்திக்கு போறவே இல்ல, ஒத்திக்கு ரொம்ப பெருசா இருக்கு. இது இவளால அந்நீரதாரியம், அந்த பெருமாள் தவிர வேற யாராலையும் தரிக்க முடியாததாக இருந்திருக்கிறது அந்த நூபுரம். ஆகையில வேற யாருக்கும் தரிக்க முடியாததாக இருந்திருக்கிற அந்த நூபுரத்தை கொண்டு போய் ஒரு திருடம் திரண்டிருந்து திருடி வந்துட்டு அந்த வஸ்துவை நமக்கு உபயோகப்படுத்த முடியல, இது என்னத்துக்கு இதை வச்சிருக்கிறது, எங்கே திருடி வேண்டுமோ அங்கேயே கொண்டு போட்டுருவோம் போடுற மாதிரி நாம கொண்டு போய் பெருமாளுடைய வஸ்துவாக இருந்திருக்கிற ஆத்மாவை இந்நாள் வரையிலும் நம்மளுடையது நம்மளுடையதுன்னே நம்ம நினைச்சுட்டு இருந்துட்டு கடைசியில கொண்டு போய் எம்பெருமானிடத்துல கொண்டு போய் சமர்ப்பிக்கிறோம். அந்த சமர்ப்பிக்கச்சு திருடன் கொஞ்சம் திருடியும் வந்துட்டு அதை கொண்டு போய் இது எனக்கு ஒன்னும் எந்த விதத்திலையும் ஒத்து போல சரிபட்டு வரலன்றதுனால கொண்டு போய் வாங்கின திருடின இடத்துலயே கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இதை கொண்டு கொடுத்தோம். கொடுத்தாக்க சில பேர் என்ன பண்ணுவா, இந்த வஸ்துவை எடுத்து வந்துட்டு திருப்பி கொண்டு வந்து கொடுத்தா வானாம்படா நீயே தூக்கும் போன்னு சொல்லுவா. அந்த மாதிரி சொல்லாமல் பெருமாள் என்ன பண்றேன்னா, அதையும் எடுத்து நம்ம குழந்தை ஏதோ தெரியாத பண்ணிட்டான்னு நினைச்சுட்டு சொல்லி அவனுக்கு அனுகிரகம் பண்ணி அவன் சமர்ப்பித்த வஸ்துவ பயபடி பெருமாள் சாத்திக்கிறான். அந்நீரதாரிய மதுனா விபதன் சோரோபநீத நிஜஜோபுரவுத்வபாதே ஸ்வீகிருத்திய தாரயிதும், அதனை ஏற்றுக்கொண்டு தரித்துக்கொண்டு எனக்கு அனுகிரகம் பண்ண தகுந்தவனாக ஆகிறாய் என்று சுவாமி மங்களாசாசனம் பண்ற அந்த நூபுரத்தை சொல்லி சொல்ற. புறக்கிரீட்டங்கதார கண்டிகா மணிந்திர காஞ்சி குண நூபுராதிபி. ஆதிசப்தத்தினால மீதி இது தவிர மீதி எத்தனையோ திவ்யாபரணங்கள்லாம் இருந்துருக்கு. அந்த திவ்யாபரணங்கள் எல்லாவற்றையும் சொல்லுகின்ற அத்தனை திவ்யாபரணங்களையும் சொல்றக. அந்த திவ்யாபரணங்கள்லாம் முதல் வரையில எம்பெருமானுடைய திவ்யாபரணங்களை சொல்ற. அடுத்ததுல பூர்வார்த்தத்துல சொல்லிட்டு அடுத்ததுல எம்பெருமானுடைய திவ்யாயுதங்களை சொல்லி சொல்ற. ரதங்க சங்காதி கதா தனுருவரை லசத்துளசியா வனமாலயோஜ்வலம். ரதங்க சங்கம் ரதங்க ரதங்கன்றது பேருக்கு சக்கரம் இல்லைன்னாக்கா அது தேரே இல்ல. அந்த மாதிரி பேருக்கு முக்கியமான பகுதியாக விளங்குகின்ற சக்கரம் பெருமாளுடைய சக்கரம். அடுத்தது சங்கம், அப்புறம் வாழ், அப்புறம் கத. ரதங்க சங்க அசி கதா அந்த கத என்று சொல்லுகிற கதையிருக்கிறது. அப்புறம் தனுர்வரைகி வில்லு. இப்படி பஞ்ச ஆயுதங்களை சொல்ற. இந்த பஞ்சாயுதங்களோட மங்களாசாசனம் பண்ற. நீ பஞ்சாயுதங்களோட இருக்க மாதிரி இது பண்ணும்னா, பஞ்சாயுதங்களோட பெருமாளை சேவிக்கணும்னாக்க அமுதனை சேவிக்கணும். அவர்தான் பஞ்சாயுதங்களோட சேவை சாய்ப்பார். சித்திரத்தை இருக்கு அமுதன் எழுந்திரணும் பஞ்சாயுதங்களோட. என்ன ஆச்சரியமான சேவை, காண கண்ணா இரவு வேணும்னு சொல்றாளே அது அப்படி. அமுதன் எப்பொழுதுமே சாரங்கபாணின்னே பேரு, சாரங்கத்தை சாத்தியன் இருக்கிறதுனாலேயே சாரங்கபாணின்னு பேரு. நீதி பெருமாள் சக்கரபாணின்றவர் அங்கே சாங்கபாணி சக்கரபாணின்னு சக்கரபாணியாக அனந்த சுதர்சன அழ்வாராக எழுந்தருளி இருந்திருக்க, இவர் சாங்கபாணியாக அமுதன் எழுந்தருளி இருந்திருக்க. அந்த அமுதனுக்கு சேவை சாய்க்கணும், பஞ்சாயுதத்தோட சேவை சாய்க்க. கதையை சாத்திண்டு அசி கத்தி வெள்ளு அதாவது சாரங்கம் கண்கன் சக்கரம் இப்படி ஐந்து ஆயுதங்களோட சேவை சாய்க்கிறாருனாக்க பச்சைக்கல் கிரீட்டம் சாத்திக்கணும். அந்த பச்சைக்கல் கிரீட்டத்தை சாத்திண்டு பஞ்சாயுதத்தோட அமுதனை சேவிக்கணும்னாக்கா ஆச்சரியமான சேவை. அமுதனுடைய அழகே தனி அழகு. அவன் காணக்கண்ண அவர்தான் அமுதன். அது தவிட்டாத இன்பத்தை அளிப்பவர்னா எவ்வளவு நாய் சேவிச்சிருந்தாலும் சேவிச்சுட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு காம்பீரியம். இந்த காம்பீரியத்துக்கு ஒண்ணுனா காம்பீரியம், அந்த அழகுக்கு கொள்ள அழகாக இருந்திருக்கவர் பெரியவாள்லாம் அமுதனுடைய கைங்கரியத்துல ஈடுபட்டு அவனுடைய திருமேனி சௌந்தர்யத்துல மெய்மறந்து போனவர்களாக இருந்திருக்கிறார். இப்படி அந்த பெருமாளை மங்களாசாசனம் பண்ணச்சு பஞ்ச ஆயுதங்களோட எழுந்தருளி இருக்கிற எம்பெருமானம் மங்களாசாசனம் பண்றார். உனக்கு ஆளவந்தார் பாரிக்கிறார் எப்படிப்பட்டதாவராக நீ சேவை சாய்க்கணும் அப்படின்னு சொல்லச்சே இப்படி பஞ்சாயுதங்களோட ரதங்க சங்காசிகரை இந்த உத்தமமான பஞ்சாயுதங்களோட கூட பெருமாள் சேவை சாய்க்கணும் என்பதை சொல்லுகின்றார். இப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறது சாய்க்கிறதுக்கு பெருமாள் சோடசாயுத ஸ்தோத்திரத்துல மங்களாசாசனம் பண்ணச்சே 16 ஆயுதங்களை சாத்தின்னு இருக்க, அஷ்டபுஜ அஷ்டகத்துல சொல்லச்சே 8 திருக்கைகளா இருக்கிறதுனால 8 ஆயுதங்களை சமர்ப்பிச்சுட்டு இருக்கிறதாக இருந்திருக்கார். ஆனா எப்பவுமே இருந்திருக்கிறது என்னன்னா பஞ்சாயுதங்களை சாத்தின்னு இருக்க. சதா பஞ்சாயுதீம் பிப்ரது சனஹ ஸ்ரீரங்க நாயகா என்று பட்டர் அருளி செய்யறார். எல்லா வீட்டிலையும் பஞ்சாயுதங்களை சமர்ப்பித்துக் கொண்டு இருந்திருக்கார் என்று சொல்றதுனால இந்த முக்கியமாக இருந்திருக்கிறதுனால இந்த பஞ்சாயுதங்களையும் இங்க எடுத்து அந்த பஞ்சாயுதங்களோட கூட சேவை சாய்க்கிறவர். சுவாமி சஹஸ்ர திரைசாரத்துல சாதிக்கின்றார். ஆயுதங்கள்லாம் பெருமாளுக்கு அலங்காரமாக இருந்திருக்கா அல்லது ஆயுதமாக இருந்திருக்கா? பெருமாள் சங்கல்பத்தின இப்ப ஆயுதங்கள் சக்கராயுதம் இருந்திருக்குன்னு கேட்டாக்க சக்கராயுதம் எதுக்குன்னா ஆசிரித்த ரட்சணார்த்தத்தை சூச்சிப்பதற்காக, ஆசிரித்தர்கள்லாம் ரட்சிக்கிறதுக்காக தான் இருந்திருக்கு இந்த சக்கராயுதம் தெரிவிப்பதற்காக இருந்திருக்குன்னு சொல்லி சொல்லலாம். இப்படிலாம் சொல்லச்சு பெருமாள் சங்கல்பத்தினாலேயே ஆசிரித்த ரட்சணம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உடையவராக எழுந்துருள் இருக்கு. அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு இந்த ஆயுதங்கள்லாம் என்னத்துக்கு தேவையான? மனசாலேயே எல்லாரையும் ஆசிரித்தாளுக்கு எதிரியாக இருக்கிறவர்கள்லாம் அழிக்க வல்லவராக இருக்கு. ஆயுதங்கள்லாம் தேவையான்னு கேட்டுண்டு அஸ்தபூஷணாத்தியாயம்னு ஒரு அத்தியாயம் அது பாஞ்சராத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பெருமாளுக்கு அஸ்திரங்கள்லாம் பூஷணமாக இருந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லுகின்றார். ருடன் மணிவரமாக பொன்னாமூல பகுதி மருவாக மகந்தண்டாக அங்காரங்கள் சாரங்கம் சங்காக மனம் திகிரியாக. இது அதிகார சங்கிரக பாசுரம். இது ஒவ்வொன்றுமே எம்பெருமானுக்கு காமல் இவருடைய ஒரு பிரகாசத்துக்கு பிரதானமாக இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. வனமாலை வனம துளசி மாலை, அந்த துளசி மாலையே சாத்தின்றிருக்காராம், அதனாலேயே பிரகாசித்துக் கொண்டு இருக்கின்றார். லச துளசியா வனமாலயோஜ்வலம் லச துளசியா வனமாலயோஜனம். அந்த வனமாலைக்கு எப்படிப்பட்டது அப்படின்னு வைஜெயந்தி வனமாலைன்னு சொல்றது மெல்லதாக இருக்கின்ற திருத்துழாயினாலேயே ஆனதாக இருந்திருக்கிற துளசி, அந்த துளசி மாலை. அந்த துளசி மாலைக்கு என்னெல்லாம் தாளினமேல் அணி தன்னந்துழ தாளினமேலும் தோளினமேலும் அந்த பெருமாள் திருமஞ்சனத்தும் போது அவர் திருமுடி கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.